கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு கொட்டு கிட்டு உச்சு கொட்டு ஓ பப்பம்மா ஹே வாடி பிஞ்சு கரட்டு பாக்கி தர வாங்கி தரேல நல்லா கெட்டு